Love song, love song, party song, duet song, daddy song, hip hop song, rock song, tap song. These are all world song. Now listen to the new beat of our one poor rich colony from our smiling Krishna. Now presenting a special man. பேட்டு மேல தட்டி ஹாக்கி நில்லோ நோ சூப்பர் மேன் அவ்வளவு பேசு மாடி நில்லோ நே ஸ்பெஷல் மேன் கோடி கோடி இத்ரூனு கொரகோனு கோல் மேன் ஆலி ஜேபு இத்ரூனு நகுவவனே ஸ்பெஷல் மேன் milk man illi nodu silk man alloppa lorry man illoppa gare man alli nodu veg man illi nodu fridge man alloppa jaji man illoppa suji man hey you are a life allu problems and reddu dudidu martare ellarku gottu sannu moonange ivaru pesallu ivare illidre duniya nedallu duniyane dallo my name is Milo Krishna what for the school do when jumping on amma jeevna irthivi kaali parsna baba baba baba baba baba baba baba baba baba alli nodu gobi man illi nodu dhobi man alloppa mota man illoppa tamta man alli nodu gadu man illi nodu ladu man alloppa kaaki man illoppa peepi man kodiyo tammine life thottene yonne madokke illan time ene tuliyo tappalla daily cycle lo aadru nillalla mutili smile lo mutili smile lo hai